ஒருத்தி அவள் ஒருத்தி பால் மணக்கும் கதிர் ஒருத்தி ஒருத்தி அவள் ஒருத்தி பால் மணக்கும் கதிர் ஒருத்தி ஒருத்தி அன்னின்னு பிரிஞ்ச நேரத்து பொழிஞ்சதொக்கையும் பாடிலா கரஞ்சு நீளிச்ச கனவிலொக்கையும் கரிமுகிலின் ஜாகரா காற்றில் மாறோடு